சித்தார்த்த வணக்கம், மற்றும் குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மழை பொழிவை பற்றி சில முக்கியமான தகவல்கள் வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்பினேன். அந்த பதிவுகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணமும் கூட, இதனால் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. இருந்தாலும் மிகச்சரியான சில உண்மைகளை, சில அடிப்படை உண்மைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவுகளை போடுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு இது தொடர்பான உங்களுடைய ஐயங்கள் மற்றும் புரிதல்களை குழுவிலேயே தெரியப்படுத்தினா நல்லது தான். முதல்ல மழை, மரங்கள் தான் காடுகள் மழையை உற்பத்தி செய்கின்றன அப்படிங்கிறது உண்மைதானா? உண்மைதான். இது எந்த மாதிரி உண்மைன்னா, ஒரு யானையின் காலை தொட்டுட்டு ஒருத்தன் இது யானை அப்படின்னு சொன்னால் உண்மை தானே? உண்மை. ஒரு யானையோட வால் வெட்டுப்பட்டு கிடக்கு, அதை எடுத்து ஒருத்தன் கையில் வச்சுட்டு இது யானை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா யானையினுடைய ஒரு பாகம் அது. அது மாதிரி மழை பொழிகின்ற காரணங்களில் அல்லது மழை பொழிவதற்கான காரணங்களில், மழை உற்பத்தி ஆவதற்கான காரணங்களில் அது ஒரு சிறிய காரணம் அவ்வளோதான். யானையோட வால் முடியை மட்டுமே வச்சுட்டு இது யானைன்னு சொல்கிறது உண்மைதான், ஆனால் அதுவே முழு யானை ஆகாதில்ல. ஆனால் முழு யானையிலையும் ஒருத்தன் காட்ட முடியும்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம இது யானை அப்படின்னு அவனும் சொல்லுவான், இது யானை, இதுவும் யானை, இது யானையினுடையது, இது பார்த்தா இது யானையோடது மாதிரி தான் இருக்குது, இது யானை தான், இது கண்டிப்பாக யானையுடையது தான் அப்படின்னு ஒருத்தன் வாழை எடுத்து வச்சுட்டா, வால் முடியை எடுத்து வச்சுட்டு சொன்னால் எப்படி உண்மையோ, அந்த மாதிரி சில உண்மைகளை வந்து நம்ம ஒத்துக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சில உண்மை தான். இதுக்கு என்ன காரணம், இதை நம்ம மறுக்கிறதுக்கு ஏதாவது நீதி இருக்கா அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே காடுகள்ங்கிறது வந்து உயிரோடு இருக்கிறதுக்கே முதல்ல நீர் தேவை. முதல் முதல்ல பூமி உருவாகி இருக்கும்போது எரி கோளாக இருந்தது பூமி, சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கும்போது அங்கே காடுகளே இருந்திருக்காது, நெருப்பு கோளாக இருந்த பூமியில் முதல்ல நீர் வந்த பிறகு தான் உயிர்களே உற்பத்தி ஆக முடியும். இப்போவும் விதம் மண்ணுக்குள்ளே கடந்தால் அப்படியே தான் கிடக்கும், நீர் இல்லைன்னா முளைக்காது இல்லையா? அப்போ நீர் வந்த பிறகு தான் உயிர்த்தல் என்ற சொல்லே வருது. அதனால் மரங்கள் இருக்கிற இடத்துல மழை இல்லைனாலே முதல்ல மரங்களே உயிரோடு இருக்க முடியாது. இப்போவும் அமேசான் காடுகள்லாம் பற்றிக்கிட்டு எரியுது, அப்போ அமேசான் காடுகள் வந்து தொடர்ந்து மழையை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தால் மழை பெஞ்சிட்டே தானே இருக்கணும். அப்போ அமேசான் காடுகள் நீராவி பக்கம் உண்டு பண்ணினாலும் கூட அந்த நீராவி குளிர்ந்து மேகமாக மாறி மீண்டும் பூமிக்கு வந்தால் தான் மழை. காடுகள் பற்றிக்கிட்டு எரிஞ்ச பிறகு அங்கே காடுகளே இல்லைன்னா அந்த இடத்துல மழை இல்லை அப்படிங்கிற உண்மை. ஆனால் பாலைவனங்களில் மழை பெய்யுது, பூமியினுடைய பெரும்பகுதி மழை, கிட்டத்தட்ட 60% மழை வந்து கடல்களில் தான் பொழியுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலில் எங்கே காடு இருக்குது, அங்கே எது இங்கே மரம் இருக்குது, அங்கே எவ்வளோ இவ்வளோ மழை பொழியுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியாது யாருக்கும். காடுகள் மழையை உற்பத்தி செய்கின்றன அப்படிங்கிற உண்மைக்கு முழுமையான ஆதாரம் இல்லை. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முழுமையான ஆதாரம்னா மிகப்பெரும்பான்மையான உண்மை இதுதான் அப்படிங்கிறதுக்கான உண்மை அது இல்லை. ஆனால் மழையை யார் உற்பத்தி செய்கிறாங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக காடுகள் என்ன செய்கின்ற அப்படின்னா, காடு வந்து உதாரணத்துக்கு மழை காட்டில் பொழியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மழையை காடுகள் வந்து தங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை வெளியில் தான் அனுப்பணும். ஒரு மரத்துக்கு கீழே மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ, மரத்து மேலே மரம் எவ்வளோ நீரை பிடிச்சி வச்சுக்கோ, கொஞ்சம் நீரை தர நடைகிற அளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே மழை பெஞ்சதுன்னா காடுகள் மழையில் நின்றுன்னா காடுகள் செத்துரும். ஒரு 3 அடி உயரம், 4 அடி உயரம், 5 அடி உயரம் தொடர்ந்து ஒரு காட்டில் மழையை தேக்கி வச்சிங்கன்னா, ஒரு காட்டில் 5 அடி உயரத்துக்கு மழை நீரை தேக்கி நிறுத்தி வைத்தால் வரப்புகள் எடுத்து காடுகள் முற்றிலுமாக அழிந்து விடுமா, அழிந்து விடாதா அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லோரும் வாயிலேருந்து ஒரே ஒரு பதில் தான் வரும், காடுகள் செத்துரும் அப்படின்னு. ரைட்டா? அதனால் காடுகள் வந்து எந்த காடுகள் மழையை உற்பத்தி செய்கிறதுனா, மிகப்பெரிய அளவில் நீராவி கூட்டம் எங்கே இருக்குதோ, எங்கே நிறைய மேகங்கள் இருக்குதோ அங்கே தான் மழை பொழியும். சரிதானே? சரி, அப்போ நிறைய மேகங்கள் வேணும்னாலே மிகப்பெரிய அளவில் நீராவி நிறைய வேணும், அப்போ தான் நிறைய மேகங்களாக உருமாறும். ஏன்னா நீராவி கூட்டம் தான் மேகங்கள். சரியா? அப்போது மிகப்பெரிய அளவில் காடுகளை விட மிக அதிகமாக யார் நீராவியை உற்பத்தி செய்கின்றார்களோ, நீராவியை உற்பத்தி செய்கின்றார்களோ அல்லது மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்கின்றார்களோ அவங்களால தான் மழை பெய்ய வைக்க முடியும். இப்போ புரிஞ்சா? காடுகளை விட மிக அதிகமாக யார் உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்க தான் முதல் தரமாக மழையை பெய்ய வைக்கிறவங்க, அதுக்கப்புறம் தான் காடுகள். சரிதானே? காடுகளோட 100 மடங்கு யார் மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய அளவில் மழையை பொழிய வைக்கிறவங்க. இந்த அடிப்படை உண்மை நீங்கள் ஒத்துக்கிட்டாலே போதும், அடுத்த பதிவுக்கு நம்ம போகலாம். நன்றி.